மாமலை வாசா மாமலை வாசா சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சரணம் சரணம் சரணம் மாமலை வாசா மாமலை வாசா மாமலை வாசா கற்பூர ஜோதியனி சரணமையப்பா காந்தமலை ஜோதியேனி மாமலை வாசா காந்தமலை ஜோதியேனி மாமலை வாசா மாமலை வாசா சரணம் சரணம் சரணம் சரணம் சரணமையப்பா சுவாமி சரண சரணம் சரணம் சரணம் மாமலை வாசா மாமலை வாசா எங்களையும் ஏற வைத்தாய் சரணமையப்பா படிபதினெட்டு ஏறி வந்தோம் சரணமையப்பா உன் திருவடி காண வந்தோம் மாமலை வாசா உன் திருவடி காண வந்தோம் மாமலை வாசா மாமலை வாசா